ஆயிரம் நாள் அல்ல, ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் ஆள் போல் தழைத்து ஆழமாய் வேரூன்றி தமிழை தரணியில் பரப்பும் தரமிகு பணியை தவறாமல் செய்திட நிலைத்து நீடூடி நிலையாக வாழ நற்றினை உறவுகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நற்றினையின் புகழ்பாட தலைமுறைகள் கடந்து இந்த நற்றினையின் புகழ்பாட தலைமுறையில் தலைமுறைகள் கடந்து நம்மை தாண்டி நம்முடைய பேர பிள்ளைகள் அவர்களின் பிள்ளைகள் அவர்களின் பிள்ளைகள் என ஆண்டுகள் பல கடந்து அகிலத்தில் அன்பு அறிவு ஆன்மீகம் பகுத்தறிவு உள்ளிட்ட பண்புகளை நாளும் ஓர் செய்தியோடு உள்ளிட்ட பண்புகளை நாளும் ஓர் செய்தியோடு நாளும் ஓர் விதை தூவி நற்றினை வளர்ந்திட நலமிகு வாழ்த்துக்கள். இவன் உங்கள் அன்பு நண்பன் வே. சங்கரசுப்பிரமணியன். நன்றி.